ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்ரம் சப்ததசஹ ஸ்லோகஹ. ஷூலி திருஷ்ட மனோர்வாச்சியோ யேன ஷூலயதி த்விஷஹ பவதாம் தேன பவதாத் த்ரிஷூலேன விஷூலதா. பவதாத் கிரியாபதம், அது பவது அப்படின்ற ரூபத்தினுடைய இன்னொரு ஆகாரம். பவது பவதாத் லோட் லகாரஹ பூ சத்தாயாம் தத்தாத்துனுடைய லோட் லகாரம் இம்பெரிட்டிவ் மோட் பிரதம புருஷ ஏகவச்சனம் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அது பவத்து இல்ல பவதாம் கவிகள் வந்து அந்த எந்த இடத்தை பொறுத்து அதை பிரயோகம் பண்ணுவா என்ன, அதாவது கம்போசிஷன்ல. ஸோ என்ன உண்டாகட்டும், விஷூலதா ஷூலம் இல்ல ஷூலகான நோயினால் ஏற்படக்கூடிய வலி, ஷூலத்தான அந்த வலியுடைய தன்மை, விஷூலத்தான விகதா ஷூலத்தான்னு வச்சுக்கலாம். இல்ல விகதம் ஷூலம் விஷூலம் தஸ்ய பாவக விஷூலதா, அதாவது நோயற்ற தன்மை அல்லது நோயினால் ஏற்படக்கூடிய வலி இல்லாத தன்மை. இந்த தன்மையானது ஏற்படட்டும் யாருக்கு, பவதாம். இது வரைக்கும் வகான்னு சொல்லியிருந்த சுவாமி இப்ப பவதாம்னு அந்த சப்தாலங்கரத்துக்காக போட்டிருக்காரு. பவதாம் பவதாத்துன்னு கவிகளுக்கு வந்து சப்தங்கள் மேல ஒரு இது இருக்கும், அந்த சப்தத்தை அதே மாதிரி சப்தங்களை பிரயோகம் பண்ணா அது ஒரு வாசிக்கிறது வாசிக்கச்சு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. ஸோ பவதாம் பவதாத், பவதாம்னா இப்ப பவத் சப்தம் நீங்கள்னு அர்த்தம். பவதாம்ன்றது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். பவதாம்ன்றது இப்போ உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு விஷூலதாம் விஷூலதா பவதாத் நோயற்ற தன்மையானது ஏற்படட்டும் உண்டாகட்டும். எதனால், திரிசூலேன, திரிசூலம் தான் எங்கள் ஆயுதம், அது சக்கரத்தலைவர் கையில் இருக்கக்கூடிய 16 ஆயுதங்களில் ஒன்று திரிசூலம். அந்த திரிசூலத்தினால் உங்களுக்கு தேன திரிசூலேன, இது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். தேன திரிசூலேனன்னு சொல்லிச்சு, அந்த திரிசூலத்தினால் உங்களுக்கு நோயற்ற தன்மையானது உண்டாகட்டும்னு இது 3வது 4வது பாதங்களுக்கு அர்த்தம். தேனன்னு சொன்னதுனால மேலே ஏனன்ற பதம் போட்டு 1-2 பாதங்களில் அந்த விசேஷணங்களை சொல்லியிருக்கார். ஷூலி திருஷ்ட மனோர்வாச்சியோ ஏன ஷூலயதி த்விஷஹா, ஷூலினா ஷூலம் அஸ்ய அஸ்தி இது ஷூலி, ஷூலியை ஷூலின்றது ஒரு ஆயுதம், அது அந்த கையில் வச்சுருக்கல திரிசூலம் மாதிரி, அந்த ஷூலியை ஷூலத்தை உடையவன் ஷூலி. ஸோ சிவபெருமானுக்கு ஷூலமானது ஒரு ஆயுதமாக இருக்குது, அதனால் அவருக்கு ஷூலின்னு பேர். ஷூலின்னு இங்கே சமஸ்த பதமாக இருக்கிறதுனால நகாரம் போய் வெறும் ஷூலி அப்படிங்கிறது. திருஷ்ட திருஷ்டனா காணப்பட்ட பாசிவில் அது. ஸோ ஷூலி திருஷ்ட அப்படின்னா ஷூலினா திருஷ்ட, அதாவது நிறைய பிரமாணங்கள் இருக்குது, அதில் ஒரு பிரமாணம் வந்து ஆகமங்கள்னா பிரமாணம், அதில் அகிர்புத்திய சம்ஹிதான்றது சிவபெருமானே வந்து சிவனே வந்து எம்பெருமானை பற்றி அதில் ரொம்ப புகழ்ந்து அவரை பற்றியான விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கிறதா நமக்கு ஐதிஹ்யம் நம்மளுடைய இது. அப்போது அந்த அந்த அகிர்புத்திய சம்ஹிதையில் வந்து சுதர்சனவருடைய மந்திரத்தை சிவபெருமான் காண்பிக்கிறார், அவர் முதல்ல சாட்சாத்காரம் பண்ணி அதை ஷேர் பண்ணுறாருன்னு இது சம்பிரதாயம். அப்போ மனஹான்ற சப்தத்தை வந்து சுவாமி இந்த இடத்துல மந்திரத்துக்காக பிரயோகப்படுத்தியிருக்கார். வாச்சியகன அர்த்தம், அந்த மந்திரத்துக்கு வாச்சியக, மனோர் வாச்சக அப்படின்னா இப்போ அந்த மந்திரத்துக்கு வாச்சியக, இது சுதர்சன ஆழ்வாருக்கு விசேஷணம். இப்போ ஷூலி திருஷ்ட மனோர் வாச்சகனா சிவபெருமானால் பார்க்கப்பட்ட இல்லை சாட்சாத்கரிக்கப்பட்ட மந்திரத்தினுடைய அர்த்தமாக பொருளாக விளங்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் ஏன ஏனன்றது இப்போ அந்த திரிசூலத்துக்கு விசேஷணம். எந்த திரிசூலத்தினால் த்விஷஹ ஷூலயதி, த்விட் த்விஷௌ த்விஷஹ, த்விஷம் த்விஷௌ த்விஷஹன்னு சப்தமானது போகும். இந்த இடத்துல த்விஷஹன்றது த்வித்தீயா விபக்தி பகுவச்சனம், எதிரிகளை அப்படின்னு அர்த்தம். த்வேஷம் தான், த்வேஷம்னா அந்த எதிர்ப்பு, த்விஷகான அந்த எதிரி. ஸோ த்விஷகான்றது இப்போ எதிரிகளை ஷூலயதி, ஷூலயத்தின்னா துன்புறுத்துகிறார் இல்லை வாட்டுகிறார். ஸோ சிவபெருமானால் காணப்பட்ட மந்திரத்தின் பொருளாகிய ஸ்ரீ சுதர்சன ஆழ்வான் எந்த சூலத்தினால் தன்னுடைய எதிரிகளை வாட்டுகின்றாரோ தேன அந்த திரிசூலேன, தேன திரிசூலேன பவதாம் விஷூலதா பவதாத்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம். ஷூலி திருஷ்ட மனோர் வாச்சியஹ ஏன த்விஷஹ ஷூலயதி தேன திரிசூலேன பவதாம் விஷூலதா பவதாத்னு அர்த்தமாகுது. சூலி திருஷ்ட மனோர்வாட்சியாக ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம். சிவபெருமானால் சாட்சாத்கரிக்கப்பட்ட அந்த சுதர்சன மந்திரத்தினுடைய பொருள் ஆக விளங்கும் சக்கர தாழ்வார் ஏன எந்த சூலத்தினால் த்விஷஹா எதிரிகளை சூளையத்தி வாட்டுகின்றாரோ துன்புறுத்துகின்றாரோ தேன அந்த திரிசூலேன அந்த திரிசூலத்தினால் அந்த ஆயுதத்தினால் அவருடைய ஆயுதத்தினால் பவதாம் உங்களுக்கு பவதாம் சதும் போகும் உங்களுக்கு விஷூலதா நோயற்ற தன்மையை வலி இல்லாத தன்மையை பவதாத் அதனால் உங்களுக்கு வலி இல்லாத தன்மையை இல்லை வலி இல்லாத தன்மை ஆனது உண்டாகட்டும் ஏற்படட்டும் நாரது விஷூலதான்றது பிரதம விபக்தி ஏகவசனம். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அண்மையும் அர்த்தம் ஆகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.